यस्य वाग्भूतिपर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घनस्वरूपम् ज्ञान विश्राणनबद्धदीक्षम् अयानिधिम् देहभृताम् शरण्यम् देवम् हयग्रीवमहम् प्रपद्ये। श्रीवत्सचिह्नमिश्रेभ्यः मम उक्तिमधीमहे यदुक्तयः त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। ஆழ்வானுடைய வரதராஜ ஸ்தோத்திரத்தில் இன்றைய தினம் நாம் 64வது ஸ்லோகத்தை பார்க்க போறோம். அதுக்கு முன்ன போன ஸ்லோகத்தில் 63வது ஸ்லோகத்தில் சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அப்புறமா இன்னைய ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்ப்போம். இந்த 63வது ஸ்லோகத்தில் சுவாமி ஆழ்வான் சாதிக்கச்சு பரிஜன பரிபர்ஹா பூஷணான்யாயுதானி பிரவர குணகணாஸ்ச ஞானசக்த்யாதயஸ்தே அரமபதமதாண்டான்யாத்மதேஹஸ்ததாத்மா வரத சகலமேததே சம்ஸ்ருதார்த்தம் ஜகத்தா. எம்பெருமான் சாத்தின்றிருக்கிற திவ்யாபரணங்களோ பூஷண் ஆயுதங்களோ அவருடைய பரிஜனங்களோ சத்திரம் சாம்பரம் முதலிய பரிவருகாதிகள் ஏன் சீவைக்குன்றம் உள்பட எல்லாமே அவன் அடியார்களுக்காகவே சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். சம்ஸ்கிருதார்த்தம் ஆசிரியர்களுக்காக ஆக்கினாய் என்ன சொல்லி சொல்ற இதில் சொல்லச்சு சில ஒரு விரோதம் சுவாமி தேசிகன் விரோத பரிகாரம்னு ஒரு கிரந்தம் பண்ணிருக்க. அந்த கிரந்தத்துல விரோதம்னாக்க முரண்பாடு மாதிரி ஒரு கோலம் வசதக முரண்பாடு இருக்காது. என்ன முரண்பாடு மாதிரி தோன்றது என்ன, அந்த முரண்பாடு மாதிரி தோன்றதுக்கு பரிகாரம் என்ன, இது ரெண்டையும் பார்க்கலாம். 4வது விஷயம் சொல்ற சர்வேஸ்வரன் சர்வசேஷியாய் நிற்க பரிஜன பரிபர்காம் பூஷணான் நியாயுதானி இத்தியாதிகளில் தானும் ஆசிரியத்திற்கு சேஷமாய் நிற்கிறான் எங்கை கடிக்குமோ என்னில் ஆகார பேதத்தாலே இரண்டும் கடிக்கும். இது சுவாமி தேசிகனுடைய விரோத பரிகார வாக்கியம். ஸ்ரீரங்கராஜஸ்தவத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது உபாதத்தே சத்தா ஸ்திதி நியமனாத்யைஹி திதசிதௌ ஸ்வமுத்திஷ்ய ஸ்ரீமான் இதி வததி வாகௌபநிஷதி. உபாயோபேயத்வே அதிக தவ தத்துவம் நது குணௌ அதத்வாம் ஸ்ரீரங்கேஷய சரணம் அவ்யாஜம் அபஜம் என்கிறார். லோகத்தில் இருக்கிற சமஸ்த வஸ்துக்களும் தன் பிரயோஜனத்துக்காகவே பகவான் சிருஷ்டி பண்றாருன்றத சொல்லி சொல்றார். திதசிதௌ ஸ்வமுத்திஷ்ய ஸ்ரீமான் இதி வததி வாகௌபநிஷதி. எல்லாவற்றையும் தனக்காக உபாதானம் பண்ணி வைக்கிறார். இந்த இடத்துல சொல்ற எல்லாவற்றையும் ஆசிரியர்களுக்காக பண்ணி வைக்கிறாருன்னு சொல்லி சொல்றார். இது தனக்காக பண்றதுன்றதும் ஆசிரியர்களுக்காக பண்றதுன்றதும் இது ரெண்டும் ஒன்னுக்கு ஒண்ணு முரண்பட்டதாக இருக்கிறது. அதுதான் இந்த இடத்துல விசாரம் பண்ற. இப்ப இந்த பட்டருடைய சீசூக்தி பிரகாரமா உபாதத்தை சத்தா ஸ்திதி நியமனாத்தியை சிரசித்தவுன்ற இந்த ஸ்ரீசூக்தி பிரகாரத்துக்கு பார்த்தோம்னாக்க எல்லாமே எல்லாத்துக்கும் பிரதான பலியாக எம்பெருமான் இருந்து கொண்டிருக்கின்றான் என்பதை தான் தெரியப்படுத்துறது. ஆகையால இந்த சேஷித்துவம்ன்றது அவிபாகேன பிரிவில்லாமல் மொத்தத்துக்கும் இருக்கு. எல்லாத்துக்கும் பெருமாள் சேஷியாக இருந்துருக்க, என்று தெரியப்படுத்துறதுக்காக சொன்னார். இந்த சேஷபாவம் சொல்றது இந்த வஸ்துக்கள் மொத்தம் ஆசிரியர்களுக்காக இருக்கு, பகவத் ஸ்வரூபம் உள்பட ஆசிரியர்களுக்காக இருக்குன்னாக்க அந்த சேஷியாக இருக்கிறவனே சேஷமாக இருக்கான்னு அர்த்தம். அதே ஆகக்கூடாது. ஒருத்தருக்கு சேஷியா இருக்கிறவன் ஆகார பேதன வேற ஒரு பொருட்டு, அந்த வேற ஒரு பொருட்டுன்றது இருக்க வேற ஒரு ஆகாரம் என்னன்னா சேஷத்துவ ஆகாரம். இந்த ஆக்காரத்தினால சொல்லி சொல்ற இது எப்படின்னாக்க முனுஷார்த்தூல கிங்கரோ சமுபஸ்திதௌ அப்படின்னு சொல்ற ஆஜ்ஞாபித யசேஷ்டம் வை சாசனம் கரவாவகின் அப்படின்னு விஸ்வாமித்ர தசரத சக்கரவர்த்தியிலிருந்து எவ்வளவு பாடுபட்டு ராமனையும் லக்ஷ்மணையும் அழைச்சிட்டு போறே காட்டுக்கு அழைச்சிட்டு போறே தன்னுடைய யாகத்தை ரட்சணம் பண்றதுக்காக வழியில தடகாவதெல்லாம் பண்ற பண்ண பிற்பாடு அந்த ஆசிரமத்துக்கு போய் சேர்ந்த போய் சேர்ந்த பிற்பாடு காத்தால சீசாமாடி சந்தியாவந்தனாதி எல்லாம் பண்ணிட்டு இவ ரெண்டு பேரும் விஸ்வாமித்திர போய் சேவிச்சுட்டு கைகூப்பிண்டு கேக்குறாளாம் சொல்றாளாம் இமோஸ்ம முனிஷார்த்தில கிங்கரு சமுபத்தி தவு நாங்க ரெண்டு பேரும் நீங்கள் இட்ட வேலையை செய்யறதுக்கு உங்களுடைய வேலைக்காரனாக நாங்க ரெண்டு பேரும் வந்திருக்கோம். நாங்க ஆஜ்ஞாபை யசேஷ்டம் போய் சாசனம் கரவாங்கிருக்கோம். இங்க நாங்க என்ன பண்ணணும்ன்றத நீர் கட்டாயம் நீர் எங்களுக்கு கட்டளை இடுங்கோ நான் செய்யறேன்னு சொல்லி சொல்றேன். இப்ப இந்த இடத்துல என்ன தாத்பரியம், லோகம் மொத்தத்துக்கும் கட்டளை இடுபவராக இருந்திருக்கிற ராமர் போய் தனக்கு கட்டளை இடும்படியாக விஸ்வாமித்திரரை பிரார்த்திக்கிற. இப்ப தான் விஸ்வாமித்திரரை பொறுத்த வரைக்கும் தான் சேஷபூதனாக கிங்கரனாக தாசனாக இருக்கிறதாக அந்த இடத்துல அந்த பாவம் ஆகாரம். இந்த ஆகாரத்தை கொண்டு பார்த்தோம்னாக்க ஒருத்தருக்கே விஸ்வாமித்திரரை பொருட்டு சேஷனாக இருந்திருக்கிறதும் லோகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் சக்கரவர்த்தியாகவோ சக்கரவர்த்தி திருமுகனாகவோ இருக்கிறதும் ஒத்தரிடத்திலேயே ரெண்டு பண்புகளும் அமையறதுன்றது ஏற்புடையதுதான், அதுல ஒன்றும் முரண்பாடு இல்லை. அதே மாதிரிதான் உபாதத்தே சத்தாஸ்தி தேவனாத்யின்னு சொல்லி சொல்றதுனால உலகம் முழுவதற்கும் சேத்தனா சேத்தனங்கள் எல்லாத்திற்கும் அவர் சேஷியாக இருக்கான்றது சேஷி தத்துவம் அவங்க சொல்லப்பட்டது. அப்பேற்பட்ட சேஷியே பாகவதர்கள் விஷயத்துல தான் சேஷனாக இருக்கணும்னு ஆசைப்படுறார். அயமஸ்மி மகாபாகோ புருஹி எத்தே விவட்சித்தம் கரிசாமி தத்சர்வம் எத்வட்சது பாரதா. தர்மபுத்திரண்ட பார்த்து கிருஷ்ணன் சொல்ற, நீ என்ன சொல்றியோ அதை நான் செய்யறதுக்கு நான் சித்தமா இருந்திருக்கேன் நீ சொல்லு அப்படின்னு கேக்குற. கண்ணன் என்ன சொல்றாரோ அதை செய்யறதுக்கு லோகம் மொத்தம் சித்தமா இருக்கச்சு. அவரை ஆசிரியவராக இருந்திருக்கிற தர்மபுத்திர தான் என்ன அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யறதுக்கு சித்தமா இருக்காருன்னு சொல்ற. கண்ணினன் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயும் அவன் லோகத்துல எல்லா பந்தத்தையும் இந்த கர்மபந்தங்கள் எல்லாத்தையும் விடுவிக்கிறவராக இருந்திருக்கிற எம்பெருமானே யசோதையினுடைய கட்டுக்கு உள்ளானார். என்ன ஒண்ணு தப்பே கிடையாது. அந்த மாதிரிதான் இந்த இடத்துலயும் பெருமாள் பண்ணிக்கிற அலங்காரங்களோ பூஷணங்களோ ஆயுதங்களோ ஏன் அவருடைய திவ்யாத்ம ஸ்வரூபமோ திவ்யமங்கள விக்கிரகமோ எல்லாமே யாருக்காக அப்படின்னு கேட்டான். வரத சகலமேற்ற சம்ஸ்கிருதார்த்தம் சகர்த்த சம்ஸ்கிருதார்த்தம் சகர்த்த அவரை அண்டினவர்களாக இருந்திருக்கிற ஆசிரியர்களுக்காக அவர்களுக்காக ஆக்கிட்டார். இதுதான் விசேஷம்னு அதுல எந்த விரோதமும் இல்லைன்னு விரோத பரிகாரத்துல சொல்ற விஷயத்தை நாம இப்ப பாக்குறோம். அடுத்த ஸ்லோகம் அநாத்தம் ஹாப்தவ்யம் நதவ கில கிஞ்சித் வரதே ஜெகஜன்மேம பிரளய விதய தீ விலசிதம் தாபிக்ஷோதீய சுரநரகுலேஷு ஆசிரித ஜனானே சபாஷ்லேட்டும் பேட்டும் பதசுகிருதாம் சாதரசி. இப்ப சொன்ன பெருமாளுடைய திவ்யமங்கல விக்கிரகத்திலேருந்து ஆரம்பிச்சு திருமேனியிலேருந்து ஆரம்பிச்சு எல்லாமே ஆசிரியர்களுக்காக தான் என்பதாக. பெருமாள் அவதாரங்கள்லாம் பண்ற, பல அவதாரங்கள்லாம் பண்ற, இந்த அவதாரங்கள்லாம் பண்றதுக்கு என்ன காரணம், அதை பத்தி தான் இந்த இடத்துல அடுத்த ஸ்லோகத்துல ஆழ்வான் விவரிக்கின்றேன். கீதையில அவதார ரகசியம்னு ஒரு கட்டம், அந்த அவதார ரகசியத்துல சொல்லச்சு அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்றார் அவதார ரகசியத்தை. இன்னும் கேட்டா அந்த அவதார ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறவாளுக்கு மறுபடியும் பிறப்பு இல்லாமலே ஆகும் என்றெல்லாம் அந்த அவதார ரகசியத்தினுடைய பலன் சொல்லிருக்கு. அப்படி சொல்லிருக்கிறது அந்த அவதார ரகசியத்தை பத்தி சொல்லச்சு பெருமாள் அவதாரம் பண்ணுவது நம்மள மாதிரி கர்ம நிமித்தமான அவதாரம் இல்லை, பிறப்பு இல்லை. ஏன்னா நாமெல்லாம் பிறந்திருக்கோம், நாம பிறந்திருக்கிறது நம்மளுடைய புண்ணிய பாபத்தினால பிறந்திருக்கோம். பெருமாளுடைய அவதாரம்ன்றது அப்படிப்பட்டது இல்லை. அர்ஜுன பார்த்து சொல்ற, பகூனிமே பிரதீதானி ஜென்மானி தவஜார்ஜுனா தான்யம் வேறு சர்வாணி நத்வம் வேத்த பரந்தபா. நீயே எத்தனையோ பிறப்பு பிறந்திருக்க, நானும் எத்தனையோ அவதாரம் எடுத்திருக்கேன். நான் எத்தனை அவதாரம் எடுத்திருக்கேன்னு சொல்லி கேட்டேன்னாக்க என்னால சொல்ல முடியும், ஆனா ஒன்னால முடியாது. நீ என்னென்ன ஜென்மம் எடுத்தேன்றது உனக்கு தெரியாது. அஜோபிசன் அபியாத்மா பூதானாம் ஈஸ்வரோபிசன் பிரகிருதி சுவாம் அபிட்டாய சம்பவம் ஆத்மமாயா. பெருமாள் எப்படி அவதாரம், நீ எப்படி ஜென்மம் எடுக்கிற, பெருமாள் எப்படி அவதாரம் எடுக்கிற, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். நான் வந்து கர்ம நிமித்தமான பிறப்பு இல்லாதவன், நான் அழிவே இல்லாதவனாக நான் இருந்துட்டு இருக்கேன். அப்படி இருந்தாலும் கூட என்னுடைய சங்கல்பத்தினால நான் பல அவதாரங்கள்லாம் எடுக்கிறேன்னு பெருமாள் சொல்றேன். சரி, அந்த சங்கல்பத்தால எடுத்துக்கிற அவதாரம் கூட அவருக்கு ஏதான காரியம் ஆகணும்ன்றதுக்கோசரம் அவதாரம் எடுத்துக்கிறாரான்னு ஒரு சந்தேகம் நமக்கு வருது. அனாப்தம் ஹ்யாப்தவ்யம் நதவ கில கிஞ்சித் வரதே. நீ இதுவரைக்கும் அடையாதது எதுவுமே கிடையாது, உனக்கு ஏற்கனவே கிடைக்காததா இருந்து இப்படி அவதாரம் பண்ணிதான் உனக்கு கிடைக்கணும்னு ஒண்ணு இருந்ததுனாக்க அப்ப அவதாரம் பண்ணலாம். அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இந்த எந்திரவான சொல்லும் பொழுது அவாப்த சமஸ்த காமன் என்பதாக சொல்லுகின்றோம். அவாப்த சமஸ்த காமன்னாக்க பெறப்பட்ட எல்லா விருப்பங்களையும் உடையவன் அப்படின்னா, ஒரு காலத்துல அவருக்கும் கிடைக்காது இருந்துட்டு அதுக்கப்புறமா அவர் எல்லா தன்னுடைய சக்தியினாலேயோ ஒரு யோகத்தினாலேயோ அவர் எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டே அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அந்த இடத்துல வரைக்கும் அந்த அவாப்த சமஸ்த காமன்றது என்னன்னாக்க, அவர் ஒரு வஸ்து விரும்பினேர்னாக்க அவரால் அடைய முடியாதுன்றது ஒன்றும் கிடையாதுன்னு அர்த்தம். இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். ஆர்த்தோ ஜிஜ்ஞாசு ரத்தார்த்தி ஜானீது பரத ரிஷபா என்பதாக நான்கு விதமாக பெருமாளை அடைகிறவர்களை பத்தி கீதையில கண்ணன் சொல்ற. ஆர்த்தஹா ஜிஜ்ஞாசு அர்த்தார்த்தி அப்படின்னு, ஆர்த்தஹான்றதுக்கும் அர்த்தார்த்தின்றதுக்கும் ஒரு வித்தியாசம். ஆஸ்தகான்றவன் இழந்த பொருளை அடையிறவன் அடையணும்னு அந்த வருத்தத்தினால பெருமாள் அடையிறவன் ஆர்த்தம். அர்த்தாட்சின்றது ஏற்கனவே என்ன இருந்திருக்கு, எப்பவுமே அவன் முன்சவர்த்தி பண்ணிட்டு இருக்கவனா இருந்துட்டு இருக்கிறவன், அவனுக்கு என்ன இழந்த இழப்பு என்ன இருக்கு அடையறதுக்கு ஒருத்தரும் அவன் அர்த்தார்த்தி. புதுசா போகணும்னு ஆசைப்படுறவன் ஆகையால அதே மாதிரி பெருமாளுக்கு ஒண்ணு கிடைக்காதது கிடைக்கிறது அதுக்காக இப்படி எல்லாம் பண்றேன்றது அவதாரம் பண்றேன் என்று சொல்ல முடியாது. ஏன்னா அவர் அவாஸ்த சமஸ்த காம அவர் நினைச்சேன்னா அவருக்கு கிடைக்காததுன்றது எதுவுமே கிடையாது. எல்லா போகங்களும் எல்லா விஷயங்களும் அவர்கிட்ட வழக்காக இருக்கின்றன. அந்த நிலையில பெருமாளுக்கு ராமனாவோ கிருஷ்ணனாவோ அவதாரம் பண்ணி இந்த கோசல ஜனபதத்துக்கு ராஜாவாக இருந்தோ இல்ல துவாரகா பீசனாக இருந்தோ அவருக்கு பெரிய சந்தோஷத்தை அவர் வந்து அடைய போறதில்லை. அந்த மாதிரி இருக்கச்சே ஒரு ஜெயில போய் பெருமாள் அவதாரம் பண்றதோ ஒரு மனுஷ பாவனைய ராஜாவா ராஜகுமார இருந்தா கூட இன்னும் சிறிது நேரத்தில் பட்டாபிஷேகம் பண்ண போறான்னு சொல்லி அதுக்காக சங்கல்பெல்லாம் பண்ணிண்டு உபவாசம்லாம் இருந்துட்டு இருக்கச்சே உனக்கு ராஜ்யம் கிடையாதுப்பா, அவர் கிரமமா அடைய வேண்டிய ராஜ்யத்தையே உனக்கு ராஜ்யம் கிடையாதுப்பா, நீ காட்டுக்கு போய் சேருன்னு அப்பாவே சொல்ற மாதிரி ஒரு சிரமத்தெல்லாம் அனுபவிக்கிறதுக்காகவா பெருமாள் அவதாரம் பண்ணிருங்க. அப்போ அவர் அவதாரம் பண்றது அவர் எதுவுமே அவருடைய அவதாரம் எல்லாமே பார்த்தோம்னாக்க பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகேன்னு சாது பரித்ராணத்துக்கும் அந்த சாதுக்களை ரட்சணம் பண்றதுக்கு இடைஞ்சலாக இருந்தாள்னாக்க அப்போ அந்த யாரெல்லாம் சாது ரட்சணத்துக்கு இடைஞ்சலாக இருந்திருக்காளோ அவன் எல்லாரையும் அழிப்பதற்காகவும் தர்மத்தை ரட்சணம் பண்றதுக்காகவும் பெருமாள் அவதாரம் பண்றேன்னு சொல்லியிருக்கு. இப்போ ஆழ்வான் யோசனை பண்ணி பாக்குறேன் பெருமாளுடைய அவதாரம் எது எதுக்கெல்லாம் இருக்கலாம். மீதி அங்க சீவைகுண்டத்துல கிடைக்காதது இங்கு கிடைக்குமோ என்னமோ நினைச்சுண்டு இங்கு அவதாரம் பண்றேரான்னு கேட்டமானாக்க அப்படி எதுவுமே இல்லை அவருக்கு. அவர் அவாஸ்த சமஸ்த காமம் ஆகையால அதுக்காக அவதாரம் பண்ண வேண்டியது இல்லை. இது சரியா போயிட்டு ஜெகஜன்மஸ்தேம பிரளய விஜயா தீவிலசிதம் இல்ல. இந்த லோகத்தெல்லாம் சிருஷ்டி பண்ண முடியலையோ பிரபஞ்ச சிருஷ்டி பண்ண முடியலையோ இதுக்காக அவதாரம் பண்ணிடுறோம். ஒரு அற்புதமான விஷயம் மார்க்கண்டேய இதுல மகாபாரதத்துல வரக்கூடிய ஒரு விஷயம் வந்து மார்க்கண்டேயர் பரம விஷ்ணு பக்தர் அவர் பெருமாளிடத்துல பிரார்த்தனை பண்ற நீர்தான் லோகம் மொத்தத்தையும் சிருஷ்டி பண்ணேன்னு சொல்லி சொல்லிருக்க. அந்த மகாப்பிரளய காலத்துல நீர் எப்படி இருப்பேர்னு எனக்கு பார்க்கணும்னு ஒரு ஆசை, பழைய வருஷம் நீரே பாத்துக்கோமே அப்படின்னா நம்மளால யாராலையும் பாத்துக்கவே முடியாது. என்ன இந்த சேதனங்கள் எல்லாமே இந்த ஸ்தூலமா இருக்கிற சரீரத்தெல்லாம் விட்டுட்டு அந்த சூக்ஷ்மமா அந்த எம்பெருமானுடைய திருத்தையிலேயே போய் மொத்த ஜீவாத்மாவும் ஒட்டிட்டு வரும். ஆகையால இதால இந்த கரணங்கள் எல்லாம் இல்லாததுனால கண்ணு காது மூக்கெல்லாம் இல்லாததுனால அனுபவிக்க முடியாத ஒரு நிலையில இருந்துருக்கு. இன்னும் கேட்டா அது ஒரு கட்ட மாதிரி இருந்துருக்கு. அச்சித விசிஷ்டான் பிள்ளையே ஜந்து நவநோக்கிய ஜாத நிறைவேற்றான் அச்சித்துக்கும் சித்துக்கும் வேறுபாடு இல்லாமல் ஒரு நிலையில அந்த மகாப்பிரளய காலத்துல இருந்திருக்காங்க. அப்ப ஆலயத்துல பெருமாள் படுத்துட்டு இருக்கான், சின்ன குழந்தையா படுத்துட்டு இருக்கான். அவ்வளவு பெரிய மகாப்பிரளயத்துல எங்க பார்த்தாலும் சமுத்திரமா இருக்கு, ஒரே ஜலமா இருந்துருக்கு. அந்த ஜலத்து நடுவில் படுத்துட்டு இருக்கான். கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேசயந்தம் பட்ட பத்திரஸ்ய புட்டேசயானம் பாலம் முகுந்தம் மனசாஸ்மராமி அப்படின்னு. கராரவிந்தேன பதாரவிந்தம், பிஞ்சு காலு பெருமாளுடைய திருவடி, அந்த கையா அந்த செம்மையே போகாத ஒரு கை, குழந்த கை. இந்த குழந்தை என்ன பண்றது, அந்த காலால கையால கால் கட்டவரில் எடுத்து வாயில வச்சுண்டு குழந்தையெல்லாம் வாயில வரல போட்டு அது அந்த சுவைய ரசிக்கும். அது இது கை வரல போட்டுனாக்கா அது ரொம்ப சகஜம். இது கால் வரல, நாம கூட இப்ப கூட பார்க்கலாம், சின்ன குழந்தைகள்லாம் கூட பண்ணோம், அது அதுக்கு ரொம்ப சுவாதீனமா இருக்கும். அது இந்த திருவடி வரல எடுத்து கட்ட வரல எடுத்து வாயில வச்சுட்டு ருச்சிச்சு இருக்கிறான் பெருமாட்டம். பாலம் முகுந்தம் மனசாஸ்மராமின் மார்க்கண்டேய அந்த கண்ணனிடத்துல பிரார்த்தனை பண்ற நீர்தான். அந்த காலத்துல சின்ன முகுந்தவர் சின்ன இருந்து அந்த மகாப்பிரளய காலத்துல லோகம் மொத்தம் எப்படி இருந்ததுன்றத நான் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. அதை நீர் காண்பிச்சு கொடுங்க. தேவகி கேக்குற, அப்பா நீ திருவாயிரபாடியில என்னென்னமோ விளையாட்டுலாம் விளையாடினீங்க, என்ன குழந்தை பிறந்த உடனே உன்னை கொண்டு போய் திருவாயிரபாடியில வசுதேவர் விட்டுட்டேன். அம்மாவுக்குதான் தெரியும் அந்த குழந்தைக்கு வரைச்சு ஒவ்வொரு நாளும் அந்த குழந்தை பண்ற ஒரு காரியத்தை பார்த்து பார்த்து பார்த்து சந்தோஷப்படுறதுன்றது அந்த அம்மாவுக்கே ஏற்பட்டது. அது நான் உனக்கு அம்மாவா இருந்து கொண்டு ஒரு விளையாட்டையும் நான் பார்க்காது போயிட்டேன்னு அப்படியே ஏங்குற. தேவகி புலம்புகிற புலம்பல், இது குலசேகர அழ்வார் பத்து பாசுரம் பெருமாள் திருமொழியில சாதிச்சிருக்க ரொம்ப அற்புதமான பாசுரங்கள். நீ விசாரமே படாதமா, திருவாயிரபாடியில என்னென்ன பண்ணினோ இந்த மண்ணு சாப்பிட்டதுல இருந்து கோவர்தனகிரியை எடுத்து ஒரு சுண்டுவிரலால எடுத்துட்டு ஒரு வார காலம் தாங்கி பிடிச்சின்றது உள்பட எல்லாத்தையும் அங்க எத்தனை நாள் இருந்தனோ அங்க என்னென்ன நடந்ததோ மொத்தத்தையும் காண்பிச்சிடற, நீயும் பாத்துறன்னு சொல்லி பெருமாள் பார்க்க காண்பிக்க. அதே மாதிரி மார்க்கண்டேயருக்கும் அந்த மகாப்பிரளய காலத்துல என்னென்ன எல்லாம் நடக்குமோ எப்படி எப்படி எல்லாம் இருக்குமோ அது மொத்தத்தையும் காண்பிச்சு கொடுக்குறேன்னு சொல்ற. பிரளயம் வந்துடுச்சு, பிரளயம் முடிஞ்சிடுச்சு. இதே மாதிரி எத்தனையோ நாள் போயிட்டு இருக்கு, போயிட்டு இருக்கிறது பாட்டு தயாதேவி பிரார்த்தனை பண்றா பெருமாள் இடத்துல, ஐயோ இப்படியே இருந்தா என்ன பண்றது, இந்த சேதனங்கள்லாம் உங்களே ஒட்டிண்டு உட்காந்துருக்கு, இது எல்லாம் கல்ல இந்த கட்டிக்கும் அறிவு இல்லாததுக்கும் அறிவு இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இல்லாமல் இருக்கு, இதெல்லாம் சொகுதுக்க அனுபவம் பண்ணவானாமா, இத சிருஷ்டி பண்ணவானாமான்னு கேக்குற. அதுக்கு பெருமாள் என்ன பண்றேன், சிருஷ்டி பண்ற சதைக்ஷதபகு சரேவ சோமேதமுகிராசீதி ஏகமேவா த்விதீயம் உபனிஷத்து பெருமாள் சங்கல்பிச்சதுனால தோ காமயதா பகுஸ்யாம் பிரஜா ஏஜேதி சதபோ தர்பத சதபஸ்தப்வாஜகம் சர்வம் சுஜத இதிதம் கிஞ்ச தத்விஷ்வா ததேவானு பிராவிசதி ததனு பிரவிஜ. இப்படி எல்லாம் உபனிஷத்து சொல்லிருக்கு. பெருமாள் நினைச்ச மாத்திரத்தினால அந்த சங்கல்ப மாத்திரத்தினால சிருஷ்டியே தவிர நாம பிரத்யக்ஷத்துல பார்த்துட்டு இருக்கோமே, ஒரு பயவன் மண் பானையை பிசிஞ்சு மண்ணை பிசிஞ்சு பானை பண்ற மாதிரி எல்லாம் அவர் ஒரு காரியமும் பண்ணல. அவர் நினைக்கிற நினைச்ச மாத்திரத்தினால சிருஷ்டின்றது பண்ணிட்டேன். ஜெகஜன்மஸ்தேம பிரளய விதையா தே தீ விலசித்தம் நீ சிருஷ்டி பண்றதுக்காக அவதாரம் பண்ணரோ என்னமோன்னு கேட்டப்பனாக்க அது உங்களுடைய சங்கல்பத்தினாலேயே பண்ணிடலாம். அதுக்காக நீ சிருஷ்டி பண்றதுக்காக அவதாரம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அப்ப எதுக்குதான் நீ அவதாரம் பண்ணு? இந்த அவதாரம்ன்றது அர்ச்சாவதாரம் உள்பட இன்னைக்கு நமக்கு தேவப்பெருமாளா திருவேங்கடமுடியானா ரங்கநாதனா அமுதனா சேவசாய்கிறே இப்படிப்பட்ட அர்ச்சாவதாரம் உள்பட எல்லாத்தையும் கேட்கிறேன். அப்ப என்னத்துக்காக நீர் இப்படி எல்லாம் அவதாரம் பண்ண? அப்பதான் சொல்ற சுரநரகுலேஷு அஸ்ரிதஜனானு அமாஸ்லேஷ்டும் பேஷ்டும் ததசுகிருதாவதரசி. இப்படி அவதாரம் பண்றதுதான் பண்றேன். எப்படி எல்லாம் அவதாரம் பண்றேன் என்ன சொல்லி பார்க்கலாம். சுரநரகுலேஷு ஒரு க்ஷுத்ரமான ஒரு ரொம்ப ரொம்ப அல்பமாக இழி குலத்துல தோன்றி அவதாரம் பண்ற ஜென்மாவை எடுக்கிற பெருமாள் ஒரு மனுஷனா அவதாரம், ஒரு வராகமா அவதாரம், ஒரு மத்தியமா அவதாரம், இப்படி கூர்ம அவதாரம், இப்படி எல்லாம் ஒரு அவதாரம். ஒரு ரூபம் முழுசான ரூபம் கிடையாது. பாதி பேர் தலை மாத்திரம் சிங்கம், உடம்பெல்லாம் மனுஷனா, இப்படி எல்லாம் ஒரு அவதாரம் பண்ணுமா? ஒரு நல்ல அழகா ஒரு அவதாரம் பண்ணக்கூடாதா? ஆனா அவர் தான் அழகிய சிங்கம். இப்படி சோதிய சுரநர குலேஷு அப்படின்னு தேவத்தனாக அவதாரம் பண்றேன், மனுஷனாக அவதாரம் பண்றேன். அந்த மனுஷன்லயே எத்தனையோ ஜாத்தியில ராஜாவா ராமனா அவதாரம் பண்ணேன், கிருஷ்ணனா இருந்தா கூட எது குலத்துல போய் யாதவ குலத்துல போய் நேர் விளையாடிந்த அவள்ல ஒத்தரா நேர் இருந்திருக்கேன். இப்படி எல்லாம் அவதாரம் பண்ணிருக்கேன், எதுக்காக பண்ணுன? ஆசிரித்தஜரானு சமாஸ்லேஷ்டும் தத் அசுககிருதாம் பேஷ்டும் ச. ஆசிரித்தஜனானு சமாஸ்லேஷ்டும் தத் அசுககிருதாம் பேஷ்டும் ச. உன்னை அண்டினவர்களுக்கு அணைப்பதற்காக சமாஸ்லேஷ்டும் நன்கு அணைப்பதற்காக அவதாரம் பண்ணேராம் பெருமாள் அவதாரம் பண்ணேன். ஆசிரித்த ரக்ஷணார்த்தமாக பண்ற பரித்ராணாய சாகு நாம் என்பதாக அர்த்தம் இருக்கு. இது சங்கல்பத்தினால பண்ண முடியாத அவதாரம் பண்ணிதான் பண்ணணுமா? என்ன முதல்ல யார் ஆசிரித்த ஜனால்னு பார்க்கணும். தென்முகூர்த்தம் க்ஷணம் வாபி வாசுதேவோ நச்சித்தியத்தை சாகானி தன்மகச்சத்ரம் சாப்ராந்தி சாகவிக்ரியா. ஒரு முகூர்த்த காலமோ ஒரு க்ஷண காலமோ இந்த கண்ணனை நினைக்காமல் இருந்துட்டோம்னாக்க அது பெரிய அனர்த்தம் வந்ததாகவும் அந்த காலம் மொத்தம் பாழ்ன்றதாகவும் யாரெல்லாம் நினைக்கிறாளோ அவள் தான் உண்மையாக எந்திரமான ஆசிரியத்தவர்களாக ஆகிறார். அவளுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக சமாசலேஷ்டம் என்ன? ஏன் அந்த சீவகம் தட்டில் அனுகிரகம் பண்ண அது அனுகிரகம் ஆகாதான்? நேரம் வந்தாதான் அனுகிரகம் ஆகணும். ஒரு நாள் காணவார் அருளாயேன்னு எல்லாம் கேக்குறேன். கள்ளமாயா உன்னை எங்கன் காண வந்து ஈயாயே அப்படின்னா நான் உன்னை பிரத்யக்ஷத்துல பார்க்கணும், நேர பார்க்கணும். நேர பார்த்தாலே போறோம், பிரத்யத்துல பாக்கிறது தான் ஒரு சந்தோஷம். நீ சீவை குண்டத்துல இருந்து அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கேன்னாக்க அதெல்லாம் ஒரு அனுகிரகமே இல்ல. இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்லணும்னாக்க வயசான அம்மா அப்பா இந்த ஊர்ல இருக்கா, பக்கங்கள் எல்லாம் எங்கேயோ தேச விதேசத்துல எங்கேயோ இருந்துட்டு இருக்கா பாவம். அம்மா அப்பாவுக்கும் பசங்களிடத்துல ஈடுபாடு அதிகம், குழந்தைகளுக்கும் அம்மா அப்பாவினிடத்துல ஈடுபாடு அதிகம். ஆனா இந்த குழந்தைகளால அம்மா அப்பாவுக்கு சுசுரூஷம் பண்ண முடியல. என்ன அவ ஒரு இடத்துல இருந்துட்டு இருக்கா, இவ ஒரு இடத்துல இருந்துட்டு இருக்கா. நாம என்னதான் பணம் காசு அனுப்பிச்சு வச்சு வேலைக்காரால போட்டோ இல்ல அம்மா அப்பாவுக்கு சிசுரூட பண்றதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணமானாலும் கூட நாம நேர பக்கத்துல இருந்து நாம் அவளுக்கு ஆகவே ஆகாது. அவ எல்லாம் தான் நாம பண்றதா இருக்கும். அவளுக்கு என்ன வேண்டி அவளுக்கு வேண்டிய சகாயங்கள் மொத்தத்தையும் நாம பண்ணமானா கூட அவ நம்ம பார்த்து ஒரு நாள் வந்துட்டு போயிட்டா குழந்தை அப்படின்னு தான் அவ சொல்லுவா. அந்த ஒரு நாள் பாக்குறது இருக்க அதுதான் அவளுக்கு நேரம் பாக்குறது இருக்க அதுதான் அவளுக்கு பரமபோக்கியமா இருந்துருக்கு. அந்த மாதிரி இங்க பெருமாள் தன்னுடைய சங்கல்பத்தினாலேயே ஆசிரித்தால் மொத்த பேரையும் ரட்சணம் பண்ணிட்டாள்னா கூட ஆனா அவர் நேர பிரத்யட்சமா ஒரு க்ஷணம் சேவிக்கிறது இருக்க அதுல இருக்கிற போக்கியத்தை வேற எதுலையுமே கிடையாது. இந்த விஷயத்தை நான் பிரத்யட்சமா நான் பார்த்திருக்கேன். நானு அடியனுடைய அம்மா அப்பா விஷயத்துல ஏதோ ஒரு காரண விசேஷத்துல தனியா இருந்துருப்பான். தனியா ஊர்ல கிராமத்துல அவளுக்கு அப்பாவுக்கு ஒரு ஐகாந்தியத்தை விரும்பினேன் ஆகையில இருந்துருப்பா. ஆனா கூட அந்த வாரத்துல ஒரு நாள் ரெண்டு நாள் நம்ம போறோமே எல்லா சதுரையும் பண்ணி வச்சா கூட அந்த ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு நாம வரத்தை பிரதீட்சிச்சுட்டே இருப்பா, பார்த்துட்டே இருப்பா. பையன் வருவான் பையன் வருவான்னு பார்த்துட்டே இருப்பா. அந்த பாதராத்திரிக்கு போனா கூட 10 மணிக்கு போனா கூட அம்மா வெந்நீர் வச்சு வச்சிருப்பா. இதுக்கு மேல போய் நீ தீட்டாமாடி குளிருக்கு குளிரா இருக்கடா, நீ குளத்துல போய் தீட்டாமாடுவானா, நான் வெந்நீர் வச்சேன். அவளால அந்த தோண்டில இருந்து ஜலத்தை வெளியில கொண்டு வர முடியாது. அப்படி இருந்தா கூட அந்த ஒரு பாசம் அது என்ன பண்றதுன்னா நேர் பார்க்கணும்ன்றதுனால ஒரு வருது. அந்த மாதிரிதான் ஆசிரித்தாளுக்கு எல்லாம் நீர் என்னதான் சங்கல்பத்தினால அங்கேருந்து அனுகிரகம் பண்ணா கூட பிரத்யக்ஷமா நேர பார்க்கல என்னக்கா அது ரட்சணமா அவ நினைக்கவே மாட்டாளாம். நம்ம பணம் காசு மாத்திரம் கொடுத்து அமைச்சுட்டு எல்லாம் வேலைக்காரெல்லாம் போட்டிருக்கேன் நீங்களே பாத்துக்கோங்க சச்சமா இருக்குங்களோ இல்லையா சச்சமா இருக்குங்களோன்ட்டு நிச்சயம் போன்ல கேட்டிருந்தாக்கா போன் பண்ண வந்துட்டான் அனுப்புறோம் அப்படின்னு தான் நினைப்பா அவ. இதுதான் நடக்கிற ஒரு விஷயம் இது. ஆனா பெருமாள் பாக்குறேன் அந்த மாதிரி பண்ணாக்கா அது ஆதரம் ஆகாது, அவளுடைய ரட்சணம் அவளுக்கு ரட்சணம் ஆகாது. நாம நேரம் வந்துடணும்னு அவதாரம் பண்றாம். ஆசிரித்தஜனானு சமாஸ்லேஷ்டும் ஆஸ்லேஷ்டும் சமேஷ் சமாஸ்லேஷ்டும் அப்படின்னு என்ன எப்படி எல்லாம் வரேன்றத பாக்கணும். நாராயணாவோ மணிவண்ணா நாகனையாயின்னு சொல்லி ஒரு யானை அது கத்திட்டு அதுக்கோட ஓடி வரேன் அங்கிருந்து சீவி குண்டத்துல இருந்து அளவுலயே ஓடி வரேன். அங்க பக்கத்துல இருக்கிற தேவிகள் எல்லாம் கூட எங்க போறேன்ற ஒரு வார்த்தையை சொல்லாத கருடன் போற வேகம் கூட போறாத அவரையும் தூக்கிட்டு ஓடி வரையணும். அப்படி வந்தாதான் அந்த முதலிய வந்து குறிக்க முடியும்னா சீவி குண்டத்துல இருந்தே அந்த சங்கல்பத்தினாலேயே பண்ணினாக்கா முதலிய வீழ்த்த முடியாதன்னா அவர் மனசுன்னா பண்ணிருக்கலாம் மூலியம். ஆனா அந்த ஒரு 1000 வருஷங்கள் போராடி நமக்கு துணையாக எந்திரமான் இருக்கின்றான் தெரிஞ்சுட்டு இருந்த யாரை கணக்கு தெரிஞ்சு நேர பிரத்யட்சத்துல பெருமாள் கருட வாகனம் தான் எழுந்துருட்டேர்னாக்க அது கையில வச்சிருக்கிற அந்த தும்பிக்கையில வச்சிருக்கிற தாமர புஷ்பத்தினுடைய செவ்வி குறையாமல் அப்படியே பெருமாளுடைய திருவடி கருடவாகனா இருக்கிற பெருமாளுடைய திருவடியில சமர்ப்பிக்கச்சே அந்த யானைக்கு எவ்வளவு சந்தோஷம் இருந்திருக்கோன்றத நாம நினைச்சு பார்க்கணும். அதுக்காக தான் பெருமாள் சாட்சாத்தா அவதாரம் பண்றேன் என்று சொல்ற. அசுகிருதாம் பேட்டும் அப்படின்னு இந்த ஆசிரித்த ஜனங்களுக்கு எதிராக இருக்கிறவா அவளுக்கு துக்கத்தை விளைவிக்கிறவாள்னு சொல்ற அசுகிருத்தான்றது. அவளுக்கு என்ன துக்கம் இருக்கு? தனிப்பட்ட முறையில் எதனா துக்கம் இருக்கான்னா ஒரு துக்கமும் இல்லை. அவளுக்கு இருக்கிறதெல்லாம் பகவத் கைங்கரியம் பண்றதுதான் முக்கியமானது. அதுக்கு தடங்கள் யாரா பண்ணாங்க அதுதான் அவளுக்கு அசுகம். இந்த யானைக்கே கூட அது பண்ற பகவத் கைங்கரியத்துக்கு தடங்கள் பண்ணிடுத்து இந்த முதல்ல அதுதான் அந்த இடத்துல ஆசிரித்த ஆளுக்கு அது விரோதியா ஆயிடுச்சு. அவளுக்கு எடுக்கிறதுக்காக இந்த துஷ்டர்கள சங்கல்பத்தால நலிய செய்ய முடியாதுன்னு கேட்டாக்க அதுக்கும் ஒரு முக்கியமான காரணம் என்னன்னாக்க, ஒரு சில அதிமானுஷ சேஷ்டித்தங்களை பண்ணி இப்படி எம்பெருமானம் யாரெல்லாம் ஆசிரித்தவாளாக இருந்திருக்காளோ அவளுக்கெல்லாம் அவர் இருக்கேன்றத காண்பிக்கிறதுக்காக அவதாரம் பண்றார். சிம்ஹாவதாரம் எடுது, பிரகலாதன் எதிர இருக்கான், அதுவும் நாம இன்னும் ரெண்டு மூணு ஸ்லோகம் கழிச்சு அந்த விஷயத்தை பார்க்க போறோம் விஸ்தாரமா. பிரகலாதன் சொல்ற வார்த்தை தூணிலும் இருப்பான் திரும்பிலும் இருப்பான்னு சொல்றான், அந்த வார்த்தை பொய்யாக கூடாதுன்றதுக்காக அடுத்த கணத்துல அவதாரம் பண்ற பெருமாள். எந்த ஸ்தம்பத்தை காண்பிக்கிறானோ அந்த ஸ்தம்பத்தில இருந்து அவதாரம் பண்ற பெருமாள். அப்போ யாரெல்லாம் எம்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிரீத்தி பாத்திரமாக இருந்திருக்காளோ அவளுக்கு துக்கத்தை விளைவிக்கிறவாளாக இருந்திருக்கிறவாள் பிரத்யக்ஷத்திலேயே அவ நேரிலேயே அவளை அழிக்கிறத பெருமாள் காண்பிக்கிறான். இதுக்காக தான் அவதாரம் பண்றேன்னு சொல்லி சொல்ற. இப்படி தேவத்தான அர்த்தாவதாரம் உட்பட எந்த விதேசத்துல போனாலும் இந்த பெருமாள் எதுக்காக இந்த ஊர்ல என்ன புராணம் என்ன சொல்றதுன்னா, ஏதோ ஒரு மகர்ஷியை சொல்லி அந்த மகர்ஷிக்கு பிரத்யமானார், மார்க்கண்டேயருக்கு பிரத்யமானார், உப்ளே பொங்கவில்ல பெருமாள், இந்த மாதிரி ஒவ்வொரு திவ்யதேசத்திலும் ஒவ்வொரு மகர்ஷிக்கு பிரத்யமானாருனாக்கா அந்த ஆசிரித ஜனங்களுக்காக அவளுக்காக அவதாரம் பண்றதுதான் என்பதை இந்த ஸ்லோகத்தினால சுவாமிக்கு புறத்தாழ்வான் சாதிக்கின்றார். நாமளும் அவரை சுதந்தவர்களாக போயிட்டோம், நம்மள மாதிரி இருக்கிறவாளுக்கும் அனுகிரகம் பண்றதுக்காக தான் அந்த பெருமாள் அச்சாமூர்த்தியாக இன்றைய தினமும் அவதாரம் பண்ணி அனுகிரகிச்சிருக்க இந்த தேவ பெருமாளுடைய அனுகிரகம் நம் எல்லோருக்கும் வர வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். அநாத்தம் ஹியாப்தவ்யம் நதவ கில கிஞ்சித் வரததே ஜகஜன்மஸ்தேம பிரளய விதயிலசிதம் தீயநரகுலேஷ்வாசிரிதஜனேஷ்டும் பேஷ்டும் ததசுகிருத்தாஞ்சாவதரசி கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்தகுரவே நமஃ.